ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಸದ್ಗುರು ದಿವ್ಯಚರಣಾರವಿಂದಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಶ್ರೀಕಾಂತೋ ಮಾತುಲೋ ಯಸ್ಯ ಜನನೀ ಸರ್ವಮಂಗಳಾ ಜನಕ ಶಂಕರೋ ದೇವಃ ತಂ ವಂದೇ ಕುಂಜರಾನನಂ. ಹರೇ ನಾಮೈವ ನಾಮೈವ ನಾಮೈವ ಮಮ ಜೀವನಂ ಕಲೌ ನಾಸ್ತ್ಯೇವ ನಾಸ್ತ್ಯೇವ ನಾಸ್ತ್ಯೇವ ಗತಿಃ ಅನ್ಯಥಾ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯೇದೋನ್ವಯಾತ್ ಇತರತಶ್ಚ ಅರ್ಥೇಷ್ವಭಿಪ್ನಸ್ವರಾತ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಗವಯೇ ಮುಖ್ಯಂದಿಯತ್ಸೂರಯಃ. ತೇಜೋ ವಾರಿ ಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇ. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಸಾಂದ್ರಾನಂದಾವಬೋಧಾತ್ಮಕಂ ಅನುಪಮಿತಂ ಕಾಲದೇಶಾವಧಿಭ್ಯಾಂ ನಿರ್ಮುಕ್ತಂ ನಿತ್ಯಮುಕ್ತಂ ನಿಗಮಶತಸಹಸ್ರೇಣ ನಿರ್ಭಾಸ್ಯಮಾನಂ ಅಸ್ಪಷ್ಟಂ ದೃಷ್ಟಮಾತ್ರೇ ಪುನರುರು ಪುರುಷಾರ್ಥಾತ್ಮಕಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ತತ್ತಾವದ್ ಭಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ಗುರುಪವನಪುರೇ ಹಂತ ಭಾಗ್ಯಂ ಜನಾನಾಂ. ಶ್ರೀ ಭಗವಾನೈ ಸ್ತೋತ್ರಂ ಪಣ್ಣನಂ ಅಟ್ಟಿನೇ ಜೀವಿತ ಲಕ್ಷ್ಯಮಾ ಎಡ್ತುಕರೋಮೆ. ಸರ್ವಶಾಸ್ತ್ರಗಳும் பகவானை ஸ்தோத்திரம் பண்றதாகவே அமைஞ்சிருக்கு. பகவானை ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தவாதமாகாதே. எவ்வளவுக்கெவ்வளவு பகவானை ஸ்தோத்திரம் பண்றோமோ அவ்வளோக்கெவ்வளவு நம்மளுக்கு க்ஷேமம் தானே. பலம் விஷ்ணோகோ பிரவர்ததாம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல அருள் செய்திருக்கார். லோகம் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது வேற. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கறது இருக்கட்டும். அதை விட அந்த விஷ்ணு க்ஷேமமா இருக்கட்டும். அது எப்படின்னா முனிவர்கள் ரிஷிகள் இப்படிதான் சொல்லுவா. விஷ்ணு சாநித்தியம் தான் விஷ்ணு பலம் அப்படின்னு இங்க சொல்ற. பகவான் எல்லாங்கேயும் தான் இருக்க. இருந்தாலும் நம்முடைய பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நம்முடைய பாவனையில தானே சாநித்தியம் உண்டாகிறது. நம்மளிடத்துல பேசுறார் அப்படின்னு பாவம் பண்ணிட்டோமானா பகவான் பேசதான் செய்வார். ஆழ்வார்கள்ட்ட பெருமாள் பேசினாரே, அதே மாதிரி கேரளத்துல குருவாயிரப்பன் சாட்சாத் குருவாயிரப்பன் நாராயண பட்டதே கூட நேர பேசினாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பக்தி ஒண்ணு மட்டும்தான். தேவகுருவா இருக்கக்கூடிய பிருஹஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்ட பண்ணினதுனாலதான் குருவாயூர் அப்படின்னு பேர் வருது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இந்த கோவில்ல அனவரதம் பாகவத பாராயணம் நடக்கும். தினசரி நடக்கும். எந்த முடக்கமும் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு பாகவத வாசிச்சுட்டு இருக்கா. அந்த பாகவதத்தை பால் மாதிரி இருக்கக்கூடிய பாகவதே பாகவதத்தை அழகா திரட்டி பாலாட்டமா நாராயணத்த நாராயணியம் அப்படிங்கிற அந்த ஒரு மகத் கிரந்தத்தை நாராயண பட்டதிரி நம்மளுக்கு தந்திருக்கா. அது என்ன? அதுக்கு காரணம்னா பக்தி தான். அவருக்கு தாங்க முடியாத ஒரு வாதரோகம் வந்தது. இந்த வாதரோகம் அவருக்கு திருடபக்தியை உண்டாக்கியிருக்கு. அந்த ரோகத்தினால் ரோகத்தாலதானா அந்த ஆர்த்த பக்தனா பிரலாபிச்சாரா அப்படின்னு பார்த்தா ஆர்த்த பக்தன் மட்டும் கிடையாது, பிரேம பக்தனும் கூட. ஏன்னா சாதாரண ஒரு துக்கம் வந்துட்டானால் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்றதுதானே பக்தனுடைய லட்சணம். அதுபோல துக்கம் வந்து அதிலேந்து நிவிருத்தி தேடிக்க குருவாயிரப்பன்ட்ட போனார். ஏன் அங்க குருவாயிரப்பன்ட்ட போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷியால் மனுஷியால் மனுஷியாலா நினைச்சா அந்த துக்கம் தீருமா? மனுஷர்கள் சமாதானம் சொன்னாதான் துக்கம் தீருமா? தீருமா அப்படிங்கறது சந்தேகம் தானே. அப்போ பகவான் நினைச்சாதானே தீரும். அது தப்பில்லையே பகவான்கிட்ட ஓடி போய் என்னுடைய துக்கத்தை மாத்தித்தாங்கோ அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஒவ்வொரு தசகத்திலையும் அந்த தசகம் பூர்த்தி ஆவறத அவசானத்தை அந்த ஒரு ஸ்லோகத்துல வியாதியை மாத்தித்தாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறார். ரொம்ப ரசமான விஷயத்த சொல்றத கூட அந்த ராசக்கிரீடை தசகத்துல கூட என்னுடைய வியாதியிலேந்து காப்பாத்து குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லிதான் பூர்த்தி பண்ற. அப்படி பகவத் நினைப்பிலேயே இருந்தாலுமே வியாதி ஞாபகம் வரதே, அது எப்படி? பகவான பார்த்துண்டு கண் எதிர்க பார்த்துண்டு பகவானுடைய ரசத்தை பானம் பண்ணிண்டு இருக்கிறத பகவானுடைய ராசக்கிரீடை போன்ற லீலைகளை வர்ணிக்கிறத எப்படி வியாதி ஞாபகத்துல வருது அப்படின்னு கேட்கலாம். ஆனா வியாதி வந்தாதானே அதுக்கு தெரியும் என்னுடைய துக்கம் என்ன அப்படிங்கறது. வியாதி வந்தாதான் தெரியும் கேக்கிறவா பிரேம பக்தாளா இல்ல ஆர்த்த பக்தாளா அப்படின்னு தெரிஞ்சு விடலாம். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறது தான் அதனுடைய சுகதுக்கம் அப்படிங்கறது தெரியறது. அப்ப அந்த வியாதி அப்படின்னு வந்ததுனால்தான் அந்த ஸ்தோத்திரமே பண்ணினார். அந்த வியாதி இப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ண வச்சுதே, எப்பேற்பட்ட ஸ்தோத்திரமாக இருக்கு. சாரத்திலேயே பாகவதம் தான் சாரம். அந்த சாரத்தையே கடைந்து அமிர்தா கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஸ்தோத்திரமாச்சு. வேதோபனிஷதாம் சாராத் ஜாதா பாகவதே கதா. வேத வேதாந்தங்களுடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் ஏற்பட்டது. அது எப்படின்னா சுவானுபாவம், சுவானுபவத்தினாலதான் அந்த பாகவதம் நிரம்பி இருக்கு. அதுல விசாரங்களுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் அவசியம் இருக்கா கேட்டா கிடையாது. ஏன்னா சுவானுபவத்திலே லயிச்சு போயிடுவோமே, அதனால அவசியம் கிடையாது. சுவானுபவத்திலேயே இருக்கிறதுனால சுவானுபவ ரூபமான சாஸ்திரமாச்சேது தத் ரசாமிருத தத்தஸ்ய நான்யத்ர ஸ்யாத்ரதிஹ் க்வசித். அப்பேற்பட்ட ரசாமிருதமாச்சே, அந்த ரசாமிருதம் எது அப்படின்னு கேட்டா ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி ஸ்வீகிருதோசி மயா நாதா முக்த்யர்த்தம் பவசாகரே. அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை காதாலையும் அனுபவிக்கலாம் கண்ணாலையும் அனுபவிக்கலாம் கிறார். நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம் போதிபூரேர மேரன். எது பீத்வா அப்படின்னா தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே. என்று பிரத்யக்ஷமா பாக்குறோமே குருவாயூர்ல. அந்த பிரம்ம ரசத்தையே நேத்திரத்தினாலேயே குடிச்சுடலாம், ஸ்ரோத்திரத்தினாலேயே பானம் பண்ணிடலாமே, ரெண்டும் ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு இங்க நாராயண பட்டதிரி அழகா தன்னுடைய அனுபவத்தினால அருள் செய்யற. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம். அந்த பிரம்மத்துக்கு உபமானம் சொல்ல முடிஞ்சுடுமா? முடியாதே. அரூபமாய் நாமமாய் அக்ஷரமாய் அசிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூடஸ்தமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் அனந்தமாய் இப்படி இது போல இன்னொருத்தர் தவ் இருக்கார் அப்படின்னு காமிச்சிட முடியுமா? முடியாதே. ஈஸ்வர தத்துவம் எடுத்திருந்தாலுமே சர்வஜ்ஞனாய் சர்வசக்தனாய் சர்வஸ்வாமியாய் சர்வந்தர்யாமியாய் சர்வஜீவ நியாமகமாய் சர்வசரண்யனாய் அப்படிங்கிற பகவானை இவரை போல அவர் அப்படின்னு சொல்லிட முடியாதே. அப்பேற்பட்ட பிரம்மமாச்சே, நிரஸ்த சாம்யாதிசயன. குணங்களாலையும் ஸ்வரூபத்தாலையும் அவருக்கு ஈடு இன்னொருத்தர் அப்படின்னு கிடையாதே அப்படிங்கிறார். சாந்திரானந்த அவபோதாத்மகம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம். அந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்கா? இப்போ ஒருத்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்துல இவர் இப்படி இருந்தார், இல்லைன்னா வரும் காலத்துல இப்படி இருக்கலாம், வரப்போறார் அப்படின்னு சொல்லிவிடலாம். இந்த தேசத்துல இருக்கார் இவர், இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து வரா, இங்க இருக்கா, அங்க இருக்கா, இல்லைன்னா இந்த தேசத்துல இல்லை அப்படிங்கலாம் ஒருத்தரை பார்த்து. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எந்த தேசத்திலையும் இருக்கிறார், எந்த காலத்திலையும் இருக்கிறார், எந்த வஸ்துவாகவும் இருக்கிறார் அப்படின்னா யாரு கேட்டா, அந்த பரமார்த்தமான பிரம்ம தத்துவம் தானே, பரம்பொருள் தானே, அவர் ஒருத்தர் தானே எங்கும் நிறைந்து இருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லாங்கும் நிறைஞ்சிருக்கிறவராச்சே. கால தேசாவதிப்யாம், அவருக்கு காலம் தேசம் அப்படி எதுவுமே கிடையாதே. அப்புறம் என்னன்னா, நிர்முக்தம் நித்தியமுக்தம். என்றைக்கும் ஒரு காலத்திலையும் பந்தப்பட்டதுனோ இல்ல பந்திச்சிருக்குன்னோ சொல்ல முடியாதே. அந்த பகவானே நித்தியமுக்தனாச்சு, நித்தியமுக்தமான ஒரு வஸ்து அந்த பரம்பொருள் தானே. இந்த பிரபஞ்சத்தை படைத்து அந்தர்யாமியா ஆகியும் கூட நித்தியமுக்தனாயிருக்கிற வஸ்து பகவான். என்ன பந்தம் அப்படிங்கிறதுக்கு ஹேது என்ன? சுகம் துக்கம் கர்மம் அப்படிங்கிறது தானே. எவருக்கு இது ரெண்டும் கிடையாதோ அவர் நித்தியமுக்தன். அப்பேற்பட்ட பகவான் நித்தியமுக்தனாச்சே, அந்த நித்தியமுக்தனை தானே ஆசிரியக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு தூங்குறவன் இன்னொரு தூங்குறவனை பிடிச்சு எழுப்ப முடியுமோ? முடியாது. அதே போல பந்தப்பட்டிருக்கிறவன் இன்னொரு பந்தத்தில் இருக்கிறவனை விடுவிக்க முடியுமோ? முடியாது. யாரு பந்தத்தில இல்லையோ அவரை பிடிச்சிருந்தாதானே நம்மளுக்கும் அந்த பந்தனத்திலேருந்து முக்தி கிடைக்கும். அப்போ நித்தியமுக்தனா யார் இருக்காரோ அவரைதான் பிடிச்சுக்கணும். அவர் யாரு? பகவான் தானே. அதனால்தானே முமுக்ஷுக்களுக்கு ஆசிரியமா இருக்கார் அவர். அப்பேற்பட்ட அந்த பகவான் நித்தியமுக்தன் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாத்யமானம். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னா, வேதசாஸ்திரம் தான். வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் சேதமாத்பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரத்ய புனருச்சதே. சதசஹஸ்திரமான சாகைகளுடைய ஒரு மகா விருட்சம் எடுத்துக்கிறோமே, அந்த விருட்சத்துல பல சாகைகள் இருக்கு. வேற வேற இருந்தா கூட அந்த விருட்சத்தினுடைய லட்சியம் என்னன்னா பழம்தான். பழத்தை தானே லட்சியமா கொண்டிருக்கிறது. அதுபோல வேதங்கள் அனந்தமாக இருப்பிலும் லட்சியம் வந்து பிரம்ம வஸ்துவை பிரதிபாதிக்கிறது தான். அந்த பிரம்ம வஸ்துவை பிரதிபாதிக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதே மாதிரிதான் சாகரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாகவதத்தை அழகா 1036 ஸ்லோகங்கள்ல 100 தசங்கங்கள்ல நாராயணியம் ஹாரத்தை குருவாயூரப்பனுக்கு சாற்றினாரே. எப்படி சுவாமி வேதாந்த தேசிகர் தயாசதகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வடகல சம்பிரதாய ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகர் அவர் திருப்பதி எம்பெருமான் பேர்ல 100 ஸ்லோகங்கள் தயாசதகம் அப்படின்னு அந்த பகவானுடைய கருணையே எடுத்து காமிக்க கூடிய ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதேபடி 100 தசகங்கள்ல நாராயணியம் சமர்ப்பிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த நாராயணியம் அந்த ஸ்லோகத்துல அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அஸ்பஷ்டமா இருக்கக்கூடியவர், இவ்வளோ குணங்கள் சுலபமா காண முடியாத அந்த உருவம், அந்த குண லாவண்யம், இதெல்லாம் அந்த பெயர்பட்ட அந்த பிரம்ம தத்துவம், காண முடியாத அந்த பிரம்ம தத்துவத்தை எங்க காணலாம் அப்படின்னு கேட்டா, தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே. குரு பவனில, குருவாயூர்ல குருவாயூரப்பனா நம்மளுக்கு காட்சி தரார் அந்த பிரம்ம தத்துவம். பேர்பட்ட பிரம்ம தத்துவம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நமக்கு குருவாயூரப்பனா காட்சி தராரே அந்த அப்படின்னா ஆச்சரியத்தை குறிக்கிறது. இங்க அந்த பாக்யம் ஜனான, என்ன பேர்பட்ட பாக்யம் இது. திருமங்கை ஆழ்வார் திருவள்ளிக்கேணி கண்டேனேங்கிறார். அதே மாதிரி இங்க நாராயண பட்டதிரி திருடமா நிசந்தேகமா சொல்றாரு, இங்க குருவாயூர்ல காணலாம் அந்த பிரம்ம தத்துவத்தை. வேதங்கள் கூறக்கூடிய அந்த பரம்பொருளை இங்க காணலாமே, குருவாயூர்ல காணலாமே, அழகா குழந்தையா நம்மளுக்கு காட்சி தராரே. அந்த பாக்யம் ஜனானாம், எப்பேற்பட்ட பாக்யம், அஹோபாக்யம் அஹோபாக்யம் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பேற்பட்ட பாக்யம் ஜனங்களுடையது. எங்கேயும் போகண்டா, காண கிடைக்காத்த திகட்டாத்த அந்த உருவம் குணலாவண்யம் கூட அந்த குரு பவன புரியல அழகா பகவான் காட்சி தரார், பிரத்யக்ஷமாக பார்க்கலாம் அப்படின்னு நிசந்தேகமா சொல்ற. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே அஜ்ஞாத்வாதே மகத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாதக்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதசஹஸ்ரோத்தரம் அதிகதனம் ாராயணீயம் ஸ்வீதம் லீலாவதாரை இதமிக குருதாம் ஆயுராரோக்ய சௌக்கியம் நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.